வேகம் சிறகடியில் மாறி திர திறக்கில் கதி விகதி கில கதி விகதி இருள்வழிக்கு நில வெளிச்சம் கடலில் கிணா சுழி திர இலக்கம் ஏய் கனல் வழிக்கு மணல் திளக்கம் நிறையும் வனாந்தரம் மழ முழக்கம் அந்திவையில் செங்கொடிக்கு மீதே வந்திருக்கியூ செம்பருந்தினி என்னென்னும் சுந்தரமீ லோகம் கண்டு பறக்கூ அந்தமில்லா ஏறும் மரப்புமில்லா வானம் திள திளக்கண பூமி பரப்பறக்கண லோகம் அதிரலியன காலம் இது தூரம் அருகருகில் வேகம் சிறகடியில் மாறி திர திறக்கில் கதி விகதி அதிர்மாயில்லே பறக்கில்லே சஞ்சாரி தும்பி பூமியின் ஓரமான கை பந்தாடும் வெள்ளிக்க சுற்றி வராம் தொட்டு தொட்டு செம்மான தொப்பு